Hey, yeah, all my Madrasi people. This is hardcore, all the way from Mumbai. Yeah. Let's go. When you hear this f***ing song, you better pump up the volume. Turn up the volume, better pump up the volume. Yo, we got that kind of swag. Mumbai town is where it's at. Make it rain like superstars. Chill with models at F-bar. Hear the banger like Punjabis. And our style is so Nawabi. Yo, we show you how to drink. And we show you how to party. You ain't got no Goa beat. You ain't got no Shah Rukh Khan. Ain't got no India Gate. And we so fresh and you're so late. Ride Mercedes cars. Got that rolling on my arm. So what you wanna say? Sala hip hop Tamil Nadu. எங்களுக்கு எல்ஐசி வெயிட்டு உங்களுக்கு கோவால பீச்சு எங்களுக்கு மரினா தான் மாசு உங்க புரி சப்பாத்தி குருமா எங்க புரி இட்லி போல வருமா நாங்க சென்னை சிட்டி பாய்ஸ் சும்மா கம்மென்னு கிடமா உங்களுக்கு இந்தியா கேட்டு எங்களுக்கு எல்ஐசி வெயிட்டு உங்களுக்கு கோவால பீச்சு எங்களுக்கு மரினா தான் மாசு உங்க புரி சப்பாத்தி குருமா எங்க புரி இட்லி போல வருமா நாங்க சென்னை சிட்டி பாய்ஸ் சும்மா கம்மென்னு கிடமா Chennai da, idu danda Chennai gettu.